இருபதாவது நாளுக்கான தியானம். அவர் மேல் விழுந்த ஆக்கினை. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏசாயா 53:5-6. ஜோ என்பவர் கவர்னரின் தனிப்பட்ட ஆலோசகராக இருந்தார். கவர்னர் தன்னுடைய எல்லா காரியத்திலையும் அவருடைய ஆலோசனையை கேட்காமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். கவர்னரின் சிறந்த நண்பராக ஜோ இருந்தார். ஒரு நாள் திடீரென்று ஜோ தன் நித்திரையில் மரித்து போனார். அவர் மரித்த செய்தியை கேட்டவுடனே அநேக கவர்னரிடம் வந்து தங்களுக்கு அந்த பதவியை தரும்படி வேண்டிக் கொண்டனர். ஆனால் யாருக்கும் அந்த பதவியை கவர்னர் தரவில்லை. இந்த மனிதர்களால் அந்த மனிதரின் உடலை அடக்கம் பண்ணுகிற வரை கூட காத்திருக்க முடியவில்லை. அதற்குள் தங்களுக்கு அந்த பதவி வேண்டும் என்று கேட்கிறார்களே என்று வேதனைப்பட்டார். கல்லறையில் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு வரும் வழியில் ஒரு மனிதர் அவரிடம் ஓடி வந்து, ஐயா, ஜோ இருந்த இடத்திற்கு நான் வருவதற்கு ஏதாவது வழி உண்டா என்று கேட்டார். உடனே கவர்னர், ஓ இருக்கிறதே, சீக்கிரம் போங்கள், அந்த கல்லறை வெட்டியான் இந்த குழியை சீக்கிரம் மூடப்போகிறான் என்று கூறினார். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அநேகர் அவள் அல்லது அவன் இருக்கிற இடத்தில் நான் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எத்தனையோ முறை சொல்வதை கேட்டிருக்கிறோம். ஆனால் மரிக்கும் ஒருவரின் அல்லது மரித்த ஒருவரின் இடத்தில் நாம் இருப்பதை விரும்ப மாட்டோம். இங்குதான் தேவனின் அன்பு நம்மிடத்தில் வெளிப்படுகிறது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 5:7-8. பாவத்தில் மரித்த நம்மை, நம் பாவத்தின் நிமித்தம் நாம் பட வேண்டிய பாடுகளை கிறிஸ்து நமக்காக பட்டு, நாம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பு இப்படியாய் விளங்க பண்ணினார். லேலுயா. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். மட்டுமல்ல, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1:13-14. நரக ஆக்கினையிலிருந்து நம்மை மீட்டு நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை தாம் சுமந்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சித்து மீட்ட அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நன்றியாக நாம் என்றென்றும் ஜீவிப்போமாக. அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது: என்மேல் பாராட்டின உமது அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன், நரக ஆக்கினைக்கு நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன், மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றிய அன்பை துதிப்பேன் என்று ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதினால், நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினால் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிற தயவுக்காக தேவனே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். நாங்கள் பட வேண்டிய ஆக்கினைக்கு எங்களை தப்புவித்து எங்களுடைய இடத்தில் கிறிஸ்து எங்கள் ஆக்கினையை தம்மேல் சுமந்து எங்களை மன்னித்த தயவை நினைத்து உம்மை துதிக்கிறோம் தேவனே. அந்த நன்றியை என்று மறவாதவர்களாக நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன்.